శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభ్రతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందేహే బృందావనచరం వల్లవీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. ఇదివరకు కణ్ణన్ రాజసూయాగత ధర్மபுத்திரருடைய ராஜசூயாகத்தை நடத்தி வச்சது, அதுல அக்ரபூஜைய கண்ணன் பெற்றது. அசூயினால இத பொறுக்காத சிசுபாலன் தகாத வார்த்தைகளை சொல்லி கண்ணன் விஷயத்துல தூஷித்து அபச்சாரப்பட்டான். அப்பவும் பல விஷயங்களை பொறுத்து இருந்து அந்த சிசுபாலன் அதுக்கு மேல பொறுக்க முடியாத போனதுனால சிசுபாலனை வதம் பண்ண, அந்த வதம் பண்ணதும் அவனுக்கு ஒரு அனுகிரக ரூபமாக ஆச்சு என்பதை நாம இதுவரைக்கும் பார்த்தோம். இந்த சிசுபால வதம் முடிந்த பிறகு தர்மபுத்திரர் கண்ணனை சிறிது காலம் இங்கே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். அது பிரகாரம் கண்ணனும் சில மாசங்கள் அந்த இடத்திலேயே தர்மபுத்திரர் பாண்டவர்களுடைய சில காலம் அந்த இடத்துல இருந்த. அந்த சமயத்துல துவாரகையில நடந்த நிகழ்ச்சி அதை பத்தி இப்ப பார்க்க போறோம். ஒரு காரியம் பண்ணினோம்னாக்க அது கொஞ்சம் சில சமயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னாக்க தீர்க்கமான துவேஷத்துக்கு காரணமாக ஆயிடும். இப்போ ருக்மிணிக்கு கல்யாணம், ருக்மிணி விரும்பாத ஒரு கல்யாணம். அதாவது ருக்மிணி கண்ணனையே கணவனாக வரித்து அந்த கண்ணனையே அடையணும்னு விரதத்தெல்லாம் அனுஷ்டிச்சிருந்தா ஆகும். ஆனா ருக்மிணியினுடைய தமையனும் சிசுபாலனுக்கு இந்த ருக்மிணியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணி வச்சு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி ஆகி போச்சு. சிசுபாலனும் அடுத்த வேளை நமக்கு பொண்ணு கொடுக்க போறா பொண்ணு கொடுக்க போறான்னு காத்துட்டு இருக்கான். விரதம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல ராட்சச முறைப்படி கண்ணன் ருக்மிணிய தூக்கிண்டு போயிடு, தூக்கிண்டு போய் கல்யாணம் பண்ணிடு. இது ஏற்கனவே ருக்மிணி விவாக சமயத்துல சொன்ன விஷயம்தான். இதெல்லாம் இது ஒரு ஆழ்ந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த சமயத்துல சிசுபாலனுக்கு பரிந்து மீதி சில தேசத்து அரசர்கள்லாம் சண்டை போட்டான். ஜராசந்தான் சண்டை போட்டான், சால்வன், அதே மாதிரி காசிராஜா, இப்படி பல பேர் சிசுபாலனுக்கு அவ பட்சத்துல சிசுபாலனுடைய பட்சத்துல இருந்து கண்ணனோட சண்டை போட்டார். அப்போ நடந்த ஒரு அந்த சால்வனுக்கு அவனும் அவமானப்பட்டான். அந்த கண்ணனுடைய சைன்யத்தினால தோற்கடிக்கப்பட்டு அவனும் அவமானப்பட்டான். இந்த அவமானம்ன்றது இருக்காது, ரணம் மாதிரி அப்படியே வடு அப்படியே இருந்துட்டு இருக்கும் மனசுல. அந்த சமயத்துல ஒரு பிரதிஜ்ஞை பண்ணானா, சால்வ பிரதிஜாம கரோதி ஸ்ருண்வதாம் சர்வபூபுஜாம் அயாதவாங்க்ஷ்மாம் கரிஷ்யே பௌருஷம் மம பஷ்யத. எல்லா ராஜாக்களும் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கச்சே அவன் ஒரு பிரதிஜை பண்றான், இந்த பூமி யாதவர்களே இல்லாத பூமியாக ஆக்கிறேன் நானு. அயாதவான் ஸ்வாம் கரிஷ்யே பௌருஷம் மம பசியத என்னுடைய பராக்கிரமத்தை நீங்கள் தான் பாருங்கோ என்று சொன்னார். இது சாத்தியமாகாத ஒரு விஷயம், நிறைவேறாத ஒரு விஷயம், அதை நான் பண்ணுவேன்னு அவன் பிரதிஜை பண்ணிருக்கான். பிரதிஜை பண்ண பிற்பாடு அதுக்கு எதனா ஒரு வழி பண்ணணும் இல்லை, இப்ப தோத்து தானே போயிட்டேன், இப்ப என்ன பண்ண முடியுது? ஒன்னால ஒரு பெரிய புது பலத்தோட வரணுன்றதுக்காக உமாபதி சிவபெருமானை குறிச்சு தபஸ் பண்றான். ரொம்ப கடுமையான தபஸ் ஆராதயாமாச நிருபாம்சு முஷ்டி சக்ரத் கிரசன்னு. ஒரே ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி மண், மண்ணுன்றது இந்த இடத்துல பஸ்மாவை சொல்றது, அதை மாத்திரம் ஆகாரமா வச்சுட்டு ஒரு வருஷ காலம் தபஸ் பண்ணாலும் இப்படி சம்வத்சராந்தத்துல பெருமாளுக்கு சொல்லச்சு, அதாவது சிவபெருமான சொல்லச்சு ஆசுதோஷன்னு ஒரு வார்த்தைய சொல்லி சொல்ற. அவர் சீக்கிரத்திலேயே சந்தோஷத்தை அடைஞ்சிருவேறா. கொஞ்சம் தபஸ் பண்ணச்சேயே சரி அவளுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறவரா இருப்பேரா. அந்த ஆசுதோஷமாக அப்படி இருந்துட்டு இருக்கிற சிவபெருமான் அவருக்கு நேரம் சாட்சாத்காரமான எதிரில் வந்துருவ. வரேண சந்தையாமல்வம் சரணாகதம், அவரிடத்துல சரணாகதி பண்றான். அவனை ரட்சிக்க வேண்டியது தன்னுடைய கடமையா இருக்கு. அப்படின்னால சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வரம் வேணும், நான் அதை கொடுக்குறேன்னு சிவபெருமான் சொல்றேன். அவன் சொல்றான், தேவாசுர மனுஷியானாங் கந்தர்வோர கரட்சதாம் அபேத்யம் காமகம் வவ்ரேம் சயானம் விஷ்ணிபீஷணம். எனக்கு ஒரு யானம் வேணும், ஒரு விமானம் வேணும். அந்த விமானத்தை தேவர்களாலே அசுரர்களாலே யக்ஷர்களாலே மனுஷாலே இவாளெல்லாம் யாராலேயும் அபேத்யம் யாராலேயும் அழிக்க முடியாததாக இருக்கணும். அது அப்படிப்பட்டத அது விஷ்ணு வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் பயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு வாகனம் வேணும்னு சொல்லி கேட்டான். சிவபெருமானும் மயனை கூட்டு இவ என்ன மாதிரி ஒரு வாகனம் கேட்கிறாரோ, ஒரு தேர் மாதிரி விமானம் மாதிரி கேட்கிறாரோ, அந்த மாதிரி இவனுடைய கேட்கிற பிரகாரம் ஒன்னா பண்ணி கொடுத்துரும்னு சொல்லிட்டு அவனும் காபகம் சுதந்திரம் இவன் என்ன நினைக்கிறானோ எங்க போனமோ நினைச்ச உடனே போற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விமானம் வந்துட்டு அந்த விமானத்துல ஏறிண்டு எங்கேயும் எங்கேயும் போயிட்டு இருக்கான். அவன் கடைசியில என்ன பண்ணான் அப்படின்னா, யயோ துவாரவதி சால்வஹா வைரம் கிருஷ்ணகிதம் கிருஷ்ணகிதம் ஸ்மரண். இந்த கண்ணனாலே செய்யப்பட்ட ஒரு வைரம், வைரம்னாக்க விரோதம், அவனிடத்துல ஒரு விரோதம் வந்துடுத்து துவேஷம் வந்துடுத்து அந்த துவேஷத்தை மனசுல நினைச்சுண்டு துவாரகா பட்டணத்துக்கு பட்டு போயிட்டான். அப்ப கண்ணனும் இல்ல துவாரகையில, கண்ணன் ராஜசூயகத்துக்காக போனவர் இன்னும் திரும்பி வரல. அங்க போனாக்க அந்த விமானத்தோட போய் இறங்க வேண்டியது, அந்த கீழே இருக்கிற அந்த ஜந்துக்கள் எல்லாம் நாசம் பண்ண வேண்டியது, அங்க விமானத்து மேலேந்து பான விருஷ்டி பண்ண வேண்டியது, அதனால அங்க இருக்கிற கோபுரங்கள் தோரணங்கள் மதில் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நந்தவனங்கள் எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு காலத்துல மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான், அந்த ரெக்கை இருந்ததுனால இந்த மலைகள்லாம் திடீர் திடீர்னு கிளம்பிடுவோம். கிளம்பிட்டாக்க அது எங்க தோன்றதோ அங்க போய் இறங்கிட்டோம். அந்த இறங்கின பிராந்தத்துல இருக்கிற ஜந்துக்கள் வீடு வீடு எல்லாம் நாசமா போயிடும். அங்க இருக்கிற மனுஷர்கள் எல்லாரும் போயிடுவோம், மனுஷர்கள் பிராணிகள் எல்லாமே போயிடும். இது இந்த மாதிரி மலைகள்லாம் பண்றத பார்த்த உடனே இந்திரன் என்ன பண்ணா, தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து வந்து அந்த மலைகளுடைய ரெக்கையெல்லாம் வெட்டி போட்டானா. அந்த இடத்துல எங்கெங்க வெட்டி இருந்ததோ அங்கெங்கெல்லாம் தொப்பு தொப்புன்னு விழுந்தெடுத்து மலைகளால சஞ்சாரம் பண்ண முடியாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாதுதான் ஆயிடுச்சுன்னு புராணங்கள்ல சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இவனும் அங்கங்க போய் அந்த விமானத்தோட இறங்க வேண்டியது, அங்கங்க இருக்க வேண்டியது, மேலேந்து பானத்தை போட வேண்டியது அதிருஷ்யமாக கண்ணுக்கு புலப்பட ஒன்றாக இருந்து துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிடும். அங்க இருக்கிறவா எல்லாரும் அங்க யாரும் பிரஜும்ன, அதாவது அந்த ஜனங்கள் எல்லாம் போய் ராஜாவுண்டு தானே முறையிடணும், பிரஜும்னு போய் முறையிடுறாங்க. கிருஷ்ணஸ்ய நகரீ பிருஷம் நாப்யபத்யதசம் ராஜம் திரிபுரேண யதாஹமஹி. அந்த திரிபுரன் சொல்லி ஒரு அசுரன், அவன் எப்படி பூமிய எல்லா எவ்வளவு கஷ்டத்துக்கு உட்படுத்தினானோ அந்த மாதிரி இவன் பண்ண ஆரம்பிச்சுட்டானா. இத போய் அங்க கண்ணன் சார்பில் அங்க இருக்கிற ருக்மணியனுடைய குமார் பிரத்யும்னன் இருக்கார், அவரிடத்துல போய் சொல்லி சொல்றானா, பிரத்யும்னோ பகவான் வீட்ச பாத்தியமான பிரஜாஹாம் மாபைஷ்டேத்யபயாத்வீர வீரோ ரதாரூடோ மகாரத. பிரத்யும்னன் உடனே ஜனங்களை பார்த்து, நீங்க எல்லாம் விசாரப்படாதுங்கோ, இந்த சிரமத்திலிருந்து உங்களை விலக்கிடுறேன், உங்களுக்கு நல்ல வழியை பண்றேன்னு சொல்லி அப்போ கிளம்பினா, கூடவே சாத்தகி, சாரதேஷ்ண, சாம்பம், அக்ரூர இவ எல்லாரும் கூட சேர்ந்து போற. இவ எல்லாரும் பெரிய போராளிகள், வில்லாளிகள். இப்படி இவெல்லாம் போய் பெரிய யுத்தம் நடக்கிறது. தத பிரவிருதே யுத்தம் சால்வானாம் யதுபி சுகா யதா சுராணாம் விபுதை துமுலம் ரோமஹர்ஷணம். தேவாசுர யுத்தம் மாதிரி அவ்வளவு பெரிய யுத்தமா இருந்துட்டு இருக்கான். எல்லாரும் அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானா, இது என்னது என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி, இது பானங்களை பத்தி, இவ எப்படி பானம் போட்டா, அவன் எப்படி போட்டான்றதெல்லாம் பத்தி விஸ்தாரமா சொல்லி சொல்ற. ஒரு சமயத்துல என்னாச்சு, பிரத்யும்னனுக்கும் இந்த சால்வ தேசத்து ராஜனுக்கும் ராஜாவுக்கும் பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அந்த யுத்தத்துல வரச்சே ஒரு பானம், கிருஷ்ணனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் பல பிரகாரமாக துன்புறுத்தப்பட்டனர். அப்படி இருந்தாலும் யுத்த பூமியை விட்டு போகல. அப்போ சால்யனுடைய அமாத்தியர் ஒரு மந்திரி, தியுமான்னு பேர் அவனுக்கு, அவன் பிரத்யும்னனுடைய அஸ்திரங்களாலே பீடிக்கப்பட்டவனாக இருந்தான். அங்கிருந்து வர அவன் இறங்கி வந்து சண்டை போடுறான். ஒரு பெரிய ஒரு கதையை எடுத்துட்டு அதை கொண்டு பிரத்யும்னன் மேல பிரயோகம் பண்றான். அதனால என்னாச்சு, மார்ல வந்து அட்டிக்கிறது அந்த கதை. ஒரு சமயம் நில அப்படியே நில குலைஞ்சு போயிட்ட. பிரத்யும்னன் மூர்ச்சையாயிட்டு, மூர்ச்சையான உடனே அந்த சாரதி பார்த்துட்டே இருக்கும். இந்த பிரத்யும்னனுடைய சாரதி இந்த யுத்த பூமியிலேருந்து கொஞ்ச தூரம் இந்த தேர பின்னாடி ஓட்டின் போய் இந்த பிரத்யும்னனுக்கு ஆஸ்வாசம் எல்லாம் பண்ணி வைக்கிறான். ஜலம் கொடுத்து விசிறி பண்ணி விசிறி விசிறி ஆஸ்வாசப்படுத்துறான். கொஞ்ச நாள் கேச்சு மூர்ச்ச தெளியது. தெளிஞ்ச உடனே பாக்கிறான் பிரத்யும்னன், பாக்கிறான் யுத்த பூமி விட்டு வெளியில இருக்கிறத பாத்துட்டான். இது யாருடைய காரியம்னாக்க, இந்த சாரசனுடைய காரியம். தனக்கு ஒரு பெரிய அவமானம் வந்துருச்சு, யுத்த பூமியை விட்டு நம்ம வெளில வந்திருக்கோம் அப்படின்னாக்கா புறமுதுகிட்டு போற மாதிரி அர்த்தம். ராமராவண யுத்தத்துல கூட முதல் நாள் யுத்தத்தை முதல்ல சண்டை போடச்சே ராவணன், ராவணன் நிராயுத பாணியாக ராமன் ஆக்கிடுறது, ராவனுடைய பாணத்தினால ராவணன் மூர்ச்சை அடைஞ்சிடுறான். அந்த சமயத்துல சாரதி அந்த யுத்த பூமியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி 12 ஆயுசு போறான். அப்ப ராவணனுக்கு பிரஜ்ஞ வந்த பிறகு சாரதிய கோச்சிக்கிறான், என்ன நீ ராமன், அங்கதான் ராமனுடைய வீரத்தை பத்தி சொல்லி சொல்றான், யாரான சாதாரண மனுஷால் எதிர என்ன நீ அனண்டை பாய்ச்சும் போனேன்னா அது பிரமாதம் இல்ல, அது ஒன்னும் பெரிய விஷயமா இல்ல, பெரிய வீரனோட அவனுக்கு சமமா நான் சண்டை போட்டு இருக்கேன், எனக்கு சமமா அவனை நினைச்சுட்டு நான் சண்டை போட்டுக்கச்சே என்னை கொண்டு போய் அந்த யுத்த பூமியில இருந்து வேற இடத்துக்கு நீ ஆச்சும் போய் ஆசுவாசப்படுத்தினேன்னாக்க, அப்ப அவனுக்கு போர்ல புறமுதுகிட்டு போறதுக்கு சமானம் தானே இது. எனக்கு ஒரு பெரிய ஒரு இழுக்கை ஏற்படுத்திட்டு என்ன அந்த சாரதிய கோச்சுக்கிறான். அதே மாதிரி இந்த இடத்துலயும் பிரத்யும்னனும் தன்னுடைய சாரதிய கடிந்து கொள்கிறார். கிண்ணுவட்சேபிசங்கம்ய பிதரு ராமகேசவும், ஐயோ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டீங்க, நாளைக்கு பலராமனும் கிருஷ்ணனும் வந்தாக்க யுத்தத்துல பிரத்யும்னன் புறமுதுகிட்டு போனான்னு ஒரு வார்த்தையை நான் எப்படி நான் சொல்லுவேன், நான் ஒன்னும் போல சாரதி தான் அழிச்சும் போயிட்டான் என்ன இப்படி சொன்னா அவளுக்கு தான் அது ஏற்குமா என்று ஒரு கேள்வி. அத்த காட்டுல இன்னும் ஒரு கஷ்டத்தை சொல்லி சொல்றேன், யுத்தா தர்மியா அபக்ராந்தா பிருஷ்ட தத்ர ஆத்மனஹா க்ஷமம் வியக்தம் மே கதயிஷ்யந்தி ஹசந்தியா பிராதிருஜாமயா, என்னுடைய தம்பி மனைவிமார்கள்லாம் யுத்தத்துல புறமுதுகிட்டு போய் என் மச்சனர் வந்துட்டேர்னு சொல்லி சிரிக்க மாட்டாள, அவள்லாம் சிரிக்கிற மாதிரி ஒரு காரியம் நீ பண்ணிட்டீங்க. இது ஒரு கேள்வி. அது சிரிக்கிறதுல பெண்கள் சிரிச்சாக்க பெரிய அனர்த்தம் ஏற்படும். ஏற்கனவே துரியோதன விஷயத்துல திரௌபதி சிரிச்சுட்டா, அதனாலேயே அவனுக்கு ஒரு திரௌபதி மேல ஒரு கோபம் எல்லாமே. இப்ப அந்த மாதிரி ஒரு நிலை எனக்கும் வந்துட போறது, புறமுதுகிட்டு போய் நாம் அரண்மனைக்குள்ள போனோம்னாக்க என்னுடைய கூட பிறந்தவாளுடைய மனைவிகள் எல்லாரும் சேர்ந்து என்னை பார்த்து சிரிக்க மாட்டாளா, அவளுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது, இப்படி ஒரு ஒரு துரவஸ்தைய ஏற்படுத்திட்டேன்னு சாரதிய பார்த்து கேட்கிறது. அப்ப சாரதி சொல்றான், தர்மம் விஜானதாயுஷ்மன்னே கிருதமே தன்மயா விபோ ஸ்ரூத கிருச்சகதம் ரக்ஷேதே ரதிதம் சாரதிம் ரதி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் இருக்கு, சாரதிக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. சாரதின்னு தேர் ஓட்டுறோம், இந்த டிரைவரா இருக்கும் பஸ்ல டிரைவரா இருந்தான்னாக்க அவனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. அவனுக்கு இருக்கிற தர்மம் என்னன்னா வேலையில கொண்டு போய் சேர்க்கறதுன்றது மாத்திரம் இல்ல, இவனுடைய சாரத்தியத்தை நம்பி ஏறி இருக்காள 50 பேரோ 60 பேரோ 70 பேரோ 100 பேரோ எத்தனை பேரோ அத்தனை பேரையும் பத்திரமா கொண்டு சேர்க்கறதுன்றது அவனுடைய தர்மம். கண்ணாபின்னு வண்டியை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆக்கிட்டு போனாங்கனாக்க அது சாரதியினுடைய தர்மம் இல்ல. சாரதியினுடைய தர்மம் தன்னுடைய பிராணனை கொடுத்தாவது இந்த தம் வண்டியில வரவாள ரக்ஷணம் பண்றதுன்றதுதான் தர்மம். நம்ம கூட சில சமயங்கள்ல பேப்பர்ல பாக்குறோம், இந்த டிரைவருக்கு வண்டி ஓட்டின்னு இருக்கச்சு ஒரு ஹிருத்ரோகம் வருது, ஹார்ட் அட்டாக் வருது. அந்த சமயத்துல அப்படியே நட்ட நடுவுல வண்டியை நிறுத்தாத கஷ்டப்பட்டு ஓரத்துல நிறுத்திட்டு வண்டியில சாஞ்சிருவானா, அந்த ஸ்டீரிங்ல சாஞ்சிட்டானா, அத்தனை பேரும் அத்தனை பேருடைய பிராணனையும் ரட்சணம் பண்றோம். அந்த தாம் பிராணம் போற தசையில கூட தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிச்சான்னு சில பேர் பத்தி பேப்பர் எல்லாம் வருது, நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி சாரதி சொல்லச்சு என்னுடைய தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரத்தத்துல இருக்கிறவனுக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னாக்க அவன் மூர்ச்சை அடைஞ்சு போயிட்டான்னாக்க அவனை ரட்சணம் பண்ண வேண்டியது என்னுடைய தர்மம், அதுதான் நான் பண்ண. நானு ஏதத் விதித்வாது பவான் மயா அபோவாகிதோ ரணாத், என்னுடைய தர்மம் என்னன்றத புரிஞ்சுண்டுதான் அந்த யுத்த பூமியிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒன்னு அழிச்சும் போன. ஆகையால இப்படி மூர்ச்சை அடைஞ்சு இருக்கவனுக்கு உனக்கு ஆசுவாசம் பண்ணி உன்னை பழைய நிலைக்கு கொண்டு வருதுன்றது என்னுடைய தர்மம், அதை நான் அனுஷ்டிச்சனே தவிர நான் எந்த தப்பு காரியமும் பண்ணலன்னு சொல்லிட்டான் அவன். சரி, இதை கேட்ட உடனே பிரத்யும்னனும் அவனிடத்துல பிரீத்தி அடைஞ்சு, நீ உன்னுடைய தர்மத்தை பண்ணிருக்க அதனால ஒண்ணும் இல்ல, நான் மறுபடியும் துவாரகை உள்ள போல இவளுடைய யுத்தம் பண்றதுக்கே நான் போறேன் என்று போறான். சௌபஸ்திச்ச சலிலம் தம்சிதோ திருதகான்முகாம் நயமாம் நயமாமத்யமதாம் வீரசே தியாக சாரதிம். இப்ப ஏற்கனவே எந்த இடத்துல யார் எதிர சண்டை போட்டோமோ அவன் எதிரியே என்னை கொண்டு நிறுத்து, இப்ப யுத்தம் நடக்கிறது ஆகட்டும். பின்ன மறுபடியும் பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. இவன் நாலு போட்டா அது நாலு போட்டா, இந்த மாதிரி எல்லாம் பிரமாதமான யுத்தம் நடந்துருக்கு. இதுல யாருக்கும் ஜெயம் வரல, தேவாசுர யுத்தம் மாதிரி பிரமாதமா போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல கிருஷ்ணன் அங்க இந்திரபிரஸ்தத்துல இருந்துருக்கு. அப்போ அவருக்கு என்னமோ மனசுல கொஞ்சம் தோன்றது, சரியா படல, என்னமோ அபசகுணம் வர மாதிரி இருக்கு. இது துவாரகையில ஏதனா விபரீதமான நிகழ்ச்சி நடக்கிறதோ என்னமோ தெரியல, நான் ஊருக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் அபசகுணமா இருந்திருக்கேன்னு தர்மபுத்திரர்கிட்ட விடை பெற்று கொண்டு அங்கிருந்து கிளம்பி வரையறவர். ராஜசூயே ச நிர்வத்தே சிசுபாலே சம்ஸ்திதே. இந்த சிசுபால வதமான உடனே சிசுபாலனுடைய நட்பு நாடுகள்ல இருந்து இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் ஏதானா அனர்த்தம் பண்ணுவாளோ என்னமோன்னு எனக்கு தோன்றது, ஆகையால நான் போறேன்னு அங்க இருக்கிற வாழ்டத்துலாம் உத்தரவு வாங்கிட்டு தன்னுடைய அத்தை குந்திய போய் சேவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வரையறான். வரச்சையே பாக்குற துவாரகைக்கு வரத்துக்கு முன்னே வெளியிலேயே பெருசா யுத்தம் நடந்துச்சு. வீட்சிய தத் கதனம் ராமம் நிரூபிய புனர் புரரக்ஷணே சௌபஞ்ச சால்வராஜன் தாருகம் பிராக கேசவஹாம் ரதம் பிராபயமே சூதம் சால்வசியாந்திகமாசுவை. பாக்குற பெரிய யுத்தம் நடந்துருக்குது வெளியில, பிரத்யும்னோட நடந்துருக்கு, இவளோட நடந்துருக்கு, அந்த சால்வனுடைய மந்திரி அவனோட நடந்துருக்கு. இந்த யுத்தங்கள்லாம் பாக்குற பார்த்த உடனே என்னுடைய பேரை ஓட்டுடா, அங்க எந்த இடத்துல சால்வன் இருக்கானோ அந்த இடத்துல ஓட்டுடான்னு சொல்லி கண்ணன் போறேன். அங்க போனா யுத்தம் நடந்துட்டே இருக்கு, பெருசா நடந்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு பார்த்தோம்னா அங்கிருந்து இவன் ஒரு மாயையே சில சமயங்கள்ல பண்ண ஆரம்பிச்சிருவான். அசுர பிரகிருதிகளுக்கெல்லாம் நேர்மையான முறையில ஜெயிக்க முடியாது போயிடுத்துனாக்க மாயினால ஜெயிக்கிறதுக்கு பாக்கிற இந்திரஜித்து மாயா சீத்தைய ஹனுமாருக்கு எதிர வதம் பண்றாங்க. இத பார்த்த உடனே அப்படியே மனசுடைஞ்சு போயிட்டே ஹனுமார் தான் நிக்கும்பல யாகம் பண்றதுக்கோசரம் இவ அல்லாடி கிடக்கட்டும்னு ஒரு மாயையை ஏற்படுத்துற. அதே மாதிரி ஒரு மாய விஜயதிஷ்வனை கொண்டு ராமனுடைய தலை மாதிரி ஒரு தலை சீதா பிராட்டி எதிர வர மாதிரி பாக்குறோம். அவ எப்படியானா தன்னிடத்துல வந்துவிட்டமேன்னு ராவணனுடைய ஒரு காரணம். இந்த மாதிரி மாயைய பிரயோகம் பண்ணி இவாளை ஜெயிப்பா, சில சமயங்கள்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவா. இது அசுர பிரகிருதிகளுடைய ஒரு இயல்பு, அவளுடைய பிரகிருதி அசுர இதில் இருக்கவளுக்கு. இவனும் அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன. பெரிய யுத்தம் நடந்துருக்கு, யுத்தம் நடக்கச்சு ஒரு பெரிய இந்த கண்ணனுடைய பாணத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த சால்வனுடைய சைன்யங்கள்லாம் அப்படி அப்படியே அங்கங்கே சிதலமாக போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு அவனையும் அடிக்கிறேன், அவனை யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறவாள் நடுவுல அந்த சமயத்துல ஒரு வருது. என்ன வருதுன்னா கண்ணன் சொல்றே விருதாத்வம் கத்தசே மந்தம் அபசியந்திகேந்தகம் பௌருஷம் தரிசயந்தி ஸ்ம சூராஹ ந பகுபாஷிணஹ. சந்த்வாஜ்ய நிசிதைர்பாணைஹி அபராஜித மாலினம் நயாம்ய புனராவிருத்தம் யதி திஷ்டேன் மமாக்ரதஹ. இது சால்வனுடைய வார்த்தை. நீ என்னமோ உன்னை யாருமே ஜெயிக்க முடியாது, நீ எப்பவுமே தோல்வியை அடைந்ததில்லைன்னு எல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்க, என் எதிர கொஞ்ச நாளை நின்று பாரு என்ன நடக்கிறதுன்னு பாரு, என் எதிர நிந்தையானாலே தெரியும், உடனே கொஞ்ச நாளிலாம் நீயே போயிட போற, ஆகையால நீ என்ன நடக்கிறதுன்னு பாருன்னு இதுவும் ராமாயணத்துல நடக்கிற மாதிரியே தான் வார்த்தை இது. இது லக்ஷ்மணனை பார்த்து ராவணன் சொல்ற வார்த்தை, நீ எல்லாம் எனக்கு நேர் இல்ல, எனக்கு சமமானவன் இல்ல, உன்னோட எல்லாம் நான் யுத்தம் பண்ண மாட்டேன் நானு, நீ என்ன ஒரு இதுவான் அல்பம் அப்படின்னு சொன்ன, நான் அல்பமா பகுவான்றதை என்னோட சண்டை போட்டு அப்புறம் தீர்மானம் பண்ணு, சண்டை போடுறதுக்கு முன்னே இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதேன்னு சொல்லி லக்ஷ்மணர் சொல்லுவேன். அந்த மாதிரி கண்ணனும் சொல்ற விருதாத்வம் கர்த்ததே மந்தம், நீ மந்த புத்தி உடையவன், வீணான வார்த்தைய வெறுமையான தற்பெருமைய சொல்லிக்கிற நீ, இது உன்னுடைய நிலை, உன் பக்கத்திலேயே யமன் உன்னை சூழ்ந்திருக்கான், அதை புரிஞ்சிக்காமல் நீ சொல்ற வார்த்தை இப்ப காரியத்துல நோக்கரோட இருக்கிறவ நிறைய வார்த்தை பேச மாட்டா, செயல்ல தான் காண்பிப்பா, நீ அந்த மாதிரி பண்ணாத இருக்க, நீ இப்ப பாரு வார்த்தை தான் நிறைய பேசுற, இப்ப என்னோட சண்டை பாருன்னு. இத்யுக்த்வா கதயா சால்வம் பகவான் பீமவேகயாம் ததாடஜத்ரோ சங்க்ருத்தா சசகம்பே வமன் அசுருகே. அப்படியே ரத்தம் வந்து எடுத்துட்டு அந்த கதையால போட்டு இவர் அடிச்சே அதெல்லாம் போட்டு பொண்ணுண்டே இருக்கச்சே, அங்கேருந்து ஓடி வரலாம். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ பிதாதே பிதிருவத்சல பத்வாபநீதா சால்வேன சைனிகேன யதா பசு. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு முகூர்த்த காலத்துல பிற்பாடு பார்த்தோம்னா, கண்ணா கண்ணா உங்க அப்பாவும் மாட்டை கட்டி இழுத்தும் போற மாதிரி இந்த சால்வம் கொஞ்ச நாள் என்ன இந்த விமானத்துல இருக்க கொஞ்சம் திருச்சியமாக இருக்கு, காணக்கூடியதாக இருக்கு, கொஞ்ச நாள் பார்க்க முடியாததாக இருந்திருக்கு. இந்த பார்க்க முடியாத இருக்கிற சமயத்துல வசுதேவர ஒரு மாட்டை கட்டி இழுத்தும் போற மாதிரி அந்த தேர்ல கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான், வசுதேவருக்கு ஒரு பெரிய அனர்த்தம் வந்துடுத்து என்ன சொல்றானா. கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ பிதாதே பிதிருவத்சலா, பிதா பிதிருவத்சலான் அப்பா என்ன வேணா ஆயிட்டு போட்டோம்னு நினைக்கிறவர் இல்ல இவர். கண்ணன் அந்த அப்பா வசுதேவரிடத்துல அவ்வளவு பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கிறவர் அவர். பத்வாபநீத சால்வேன சைனிகேன யதா பசு நிசம்ய விப்ரியம் கிருஷ்ண மனுஷீம் பிரகிருதிம் கதா விமனஸ்கோ க்ருணி ஸ்நேஹாத் பபாஷே ப்ராக்ருதோ யதா. இப்போ மனுஷனாக அபிநயம் பண்றேன், பிராகிருத்தமாக இருந்திருக்கிறவா எப்படி பேசுவாளோ அப்படி மாதிரி பேசுறேன். அவருக்கு தெரியும் இது ஒரு மாயதான், வசுதேவரை யாராலும் ஒன்னும் பண்ண முடியாதுன்றது தெரியும். அப்ப சொல்லச்சு நிசம்ய விப்ரியம் கிருஷ்ணஹா மானுஷியம் பிரகிருதி கதஹா, ஒரு மனுஷனுடைய சரீரத்தை அடைஞ்சதுனால அதே மாதிரி அபிநயம் பண்ற, மனுஷனாகவே அபிநயம் பண்ணி விமனஸ்கா ரொம்ப அப்படியே உடஞ்ச மனசு, அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்படுற கஷ்டப்பட்டு சொல்றவ. அப்ப சொல்லச்சே கதம் ராமம் அசம்பிராந்தம் ஜித்வாதேயம் சுராசரைஹி, கதம் அங்க பலராமர் அங்க பாத்துக்க சொல்லி சொல்லிட்டு வந்திருக்காரு, அவர் இருக்கச்சே எப்படி நம்ம அப்பாவை வசுதேவரை அவன் அழிச்சுண்டு வருவான், பிதாமே பலவான் விதி, இது எப்படி இது பெரிய இது மொத்தம் விதிதானே தவிர வேற ஒன்னும் சொல்ல முடியாதுலயே என்று இவர் நினைச்சுட்டு சொல்லிட்டே இருக்கேன். அப்ப பார்த்தோம்னாக்க அந்த கண்ணனுக்கு எதிரேயே வசுதேவரை பிடிச்சி இழுத்தும் வந்து அவரை கத்தியால வெட்டி இது பண்றான், சால்வன் பண்றான். பாக்குறேன் ஏஷதே ஜனிதா தாத்தோ எதர்த்தமிக ஜீவசி வதிஷ்யே வீட்சதஸ்தே அமுமிஹிசேத்பாஹிபாஹலிசோபார். உங்க அப்பா இவர்தான் எதர்த்த மிக ஜீவசி, இந்த ஜீவனத்துக்கு காரணமே அவர்தானே, உனக்கு இதை உற்பத்தி பண்ணவரே அவர்தானே, அவரிடத்துல அவ்வளவு பிரீத்தியோடையும் பக்தியோடையும் நீ இருந்துட்டு இருக்கோ இல்லையோ, உன் கண்மண்ணையே அவரை விட்டுறம் பாரு, அவரை வதம் பண்றம் பாருன்னு வதம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கத்தி எடுத்து அந்த அனகதுந்துபின்னு வசுதேவரை வெட்டினான். பார்த்தா ஒண்ணுமே தெரியல, அண்ணனுக்கு என்னாச்சு, ஏன்டா இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப மனசுல ரொம்ப வேதனை. அப்போ கொஞ்ச நாள் பாக்குறேன், அப்படியே கம்முன்னு பாத்துட்டு இருக்கேறான். பாத்துட்டே இருக்கே பார்த்தோம்னா அந்த வசுதேவரும் இல்ல, அந்த வெட்டப்பட்ட வசுதேவர் கீழ விழுந்த அந்த சரீரமும் இல்ல, எதுவுமே இல்ல, எல்லாம் மாய. மாயினால நிர்மாணம் பண்ணமானாக்க அது மாய கொஞ்ச நாள் தான் இருக்கும், அந்த தோற்றம் இருக்குமே தவிர கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒண்ணுமே இருக்காது. இது மாயன்றத புரிஞ்சுட்டே கண்ணன் தத்தோ முகூர்த்தம் பிரகிருத உபப்ளுத ஸ்வபோத ஆஸ்தே ஸ்வஜனானுசங்கத. அப்ப இது அசுரி மாய என்பதை புரிஞ்சுண்டு சால்வ பிரகிதாம் மயோதித்தான். ந தத்ர தூதம் ந பிது களேபரம் பிரபுத்த ஆஜோ சமபசியதச்சுத. அங்க தூதனும் இல்ல, அங்க நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்ப வசுதேவரை வதம் பண்ணினவனும் இல்ல, வசுதேவரும் இல்ல, எதுவுமே இல்ல அந்த இடத்துல. ஓஹோ, இது மொத்தம் ஆசுரனுடைய மாய என்பதை புரிஞ்சுண்டு ஸ்வாப்னம் யதா சாம்பரச்சாரிணம் ரிபும் சௌபத்தம் ஆலோக்கிய நிகந்து முத்யத. ஆகாசத்துல இருந்திருக்கான் அந்த சால்வன் சௌபதேசத்து அரசன், அவனோட சண்டை போட ஆரம்பிச்சான். சம்பவம் குவச்சா கண்டிதா விஜயான ஜான ஈஸ்வரிய மகாத்மனஹ. மகாத்மாக்களுக்கு சோகம் மோகம் எல்லாம் கிடையவே கிடையாது. இவெல்லாம் அதுக்கெல்லாம் கடந்து அப்பாற்பட்டவர்களாக இருக்கு. யாருடைய பாத சேவையினால அந்த கண்ணனுடைய திருவடிக்கு சேவை பண்றதுனால ஆத்ம வித்ய, யார் பிரம்ம வித்யை கிரகிச்சவாளாக இருந்திருக்காளோ அவளுக்கு இந்த சோகம் மோகம் எல்லாம் வரவே வராது. ஆகையால அவ இது அவரை ஆசிரியிக்கிறவாளுக்கே சோகம் மோகத்தெல்லாம் போக்கடிக்கிறவராக இருக்கச்சே அவருக்கு போய் மோகம் வருமான்னு வராது. இது சில சமயங்கள்ல ஒரு அனுகாரம் பண்ற அவளுமா தான் மனுஷனாக அவதரிச்சனத்தினால மனுஷனுடைய ஒரு எண்ணங்களை பிரதிபலிக்கிற மாதிரி தான் நடந்துகிறார், அவ்வளவுதானே தவிர பெருமாளுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப பாக்குற அந்த சால்வனை தன்னுடைய கண்ணனுடைய திருக்கரத்திலேருந்து வெளியில வந்த அஸ்திரங்களால அங்க போய் அவனை வதம் பண்ணிட்டு அந்த கதையினால சஹசிரதா ஆயிரம் தூள் தூளா துண்டு துண்டா துண்டு துண்டா போற மாதிரி சமுதிரத்துல விழுற மாதிரி பண்ணிட்டேனான். ஆஸ்தித கதா முத்யம்ய சால்வோச்சிதம் அபியகாத்ருதம் ஆதாவதாங்கதமஸ்ய பாஹும் பல்லேன சித்வாத ரதாங்கமுத்தம். பெருமாள் கதை, அவன் கதை பெருமாள் மேல கதைய இது பண்றான், அந்த கதைய தூள் தூளா ஆக்கிட்டு இதுக்கு மேல அங்கேருந்து ஓடி வரான். சால்வம் சண்டை போடுறதுக்கோசரம் வரான். பூதலம் ஆஸ்தித்தக அவன் இருந்த இத்தனை நாள் வரைக்கும் இருந்த ஒரு வாகனம் அந்த ரத்தத்தை தூள் தூளா ஆக்கிட்டு தன்னுடைய கதையால பெருமாள் தான் பிரயோகிச்ச கதையினால. அதுக்கப்புறமா அவன் தனியார் பூதலத்துல இருந்துட்டு இவனை சண்டை போட வரான். அப்போ ஒவ்வொரு கைய விட்டுறேன் இதை விட்டேன் ஒவ்வொன்னா அவனை வதம் பண்ணிட்டேன். அப்படி ஜஹார தேனை சிரஸ்த குண்டலம் கிரீட்டயுக்தம் புருமாயினோ ஹரி வஜ்ரேண விரத்ரஸ்ய யதா புரந்தர பபூவ ஹாஹேதி வசஸ்ததாரணம். அது கிரீட்டம் குண்டலம் எல்லாம் போட்டிருக்கிற தலைய அவனுடைய உடம்புல இருந்து பிரிச்சு கீழே விழற மாதிரி பண்ணிட்டேறான். அந்த திரிபுரம் எரித்தவன் என்ன சிவபெருமான் அந்த விருத்ராசுரனை வதம் பண்ணின மாதிரி சிவபெருமான் வதம் பண்ண மாதிரி இவரும் இவரை வதம் பண்ணாருன்னு சொல்லி சொல்ற. ஆகையால இப்ப யாரும் வந்து கண்ணனுக்கு எதிராக நேராக இருக்க முடியாது. இப்படி ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை பண்ணதுனால தேவதந்து விதிகள்லாம் உத்கோஷமாச்சு. சகீனாம் அபசித்தம் குருவதன்னு தந்தவக்ரோ ருஷாபியகாத்னு அடுத்தது தந்தவக்திரன் ஒருத்தன், அவனுடைய நண்பனுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டதுனால அவன் ஓடி வரான் சண்டைக்கு. அந்த தந்தவக்திரனையும் வதம் பண்ற பெருமாள். அந்த விஷயத்த அடுத்த உபன்யாசத்துல பாக்கலாம். இந்த இடத்துல ஒரு நீதி நாம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பெருமாளை பொறுத்த வரைக்கும் யாரிடத்திலையும் துவேஷம் கிடையாது. ஆசிரித்தாளிடத்துல யார் அபச்சாரப்படுறாளோ அவ தன்னிடத்திலேயே அபச்சாரப்படுறதா பெருமாள் நினைக்கிறேன். அதனால வரச்சேதான் சில யுத்தங்கள்லாம் வந்து ராவண விதம் முதல்லாம் வரச்சே தன்னை அண்டின மகர்ஷிகள் விஷயத்துல அவ தவறாக நடந்து கொண்டதுனாலதான் கரதூஷண வதத்தெல்லாம் பண்றேன். அதே மாதிரி பெருமாளுக்கு யாரிடத்திலயுமே தீர்க்கமான கோபம் கிடையாது. எல்லாரையும் சங்கிரகிக்கணும்ன்ற எண்ணம் தான், அவனை எப்பவுமே நிகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணமே கிடையாது. அப்பப்போ ஒரு சிக்ஷை பண்ணணும் தான் எண்ணம். இந்த சால்வனுக்கு கூட அந்த காலத்துல அன்னைக்கே கூட வதம் பண்ணிருக்கலாம், இவ்வளவு பெருசா பண்ணாத அன்னைக்கே வதம் பண்ணிருக்கலாம். பண்ணாத விட்டதுக்கு காரணம் ஒரு காலத்துல திருந்தி வந்தா வரட்டமே, இன்னைக்கு என்னமோ இவனுக்கு புத்தி இப்படி போறதுன்னு பெருமாள் நினைக்கிறேன். ஆகையில பெருமாள் எல்லாருக்கும் அவகாசம் கொடுத்து அவனுக்கும் ஒரு நல்ல புத்தி ஏற்பட்டு சரணாகதனாக ஆனான்னாக்கா அவனை ரட்சிக்கணும்னு பெருமாளுடைய எண்ணம் இருந்துருக்கு. வியாஜம் ஒன்னையே நோக்கி இருந்துருக்கு. அகையில நாமெல்லாம் கூட எத்தனையோ ஜென்மால எவ்வளவோ பாப்பம் பண்ணிருந்தவர்களாக இருந்தாலும் கூட பெருமாளை அடைவதற்கு சங்கோச்சப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த பெருமாள் திருவடிகள்ல நம்மளுடைய பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன்னாக்க பெருமாள் எப்படியோ ஒரு பிரகாரம் நம்மளை ரக்ஷணம் பண்ணுவேன்ற ஒரு விசுவாசத்தோட நாம இருக்கணும்ன்றத இது மூலமாக தெரியப்படுத்துறேன். அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிம்மதே வெங்கடேஜாய வேதாந்த